காலை வெளிச்சம் லேவியராகமம் அதிகாரம் 26. விக்கிரகங்களுக்கு இல்லை என்று சொல்லுங்கள். பாகம் 2. நேற்று நாம் லேவியராகமம் 26 யாவே வலிமையான ஆரம்ப கட்டளையை பார்த்தோம். விக்கிரகங்களை நிறுத்த வேண்டாம் என்று. அந்த கட்டளை பழைய கானான் தேசத்திற்கு மட்டுமானது அல்ல, அது நம் இருதயத்தின் உள்ளான தேசத்திற்கும் உரியது. தேவன் இஸ்ரேலை செதுக்கப்பட்ட விக்கிரகங்களையோ சிலைகளையோ அல்லது சிலை தூண்களையோ நிறுத்த வேண்டாம் என்று எச்சரித்தார். ஏனெனில் ஆபத்து வெளிப்படையான வழிபாட்டிற்கு முன்பே தொடங்கிவிடுகிறது. முதலாவது ஒரு பொருள் கண்ணுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது, பின்பு கண்கள் மீண்டும் மீண்டும் அதனிடமே திரும்புகின்றது. பின்னர் இருதயம் அதை நம்ப தொடங்குகிறது. இறுதியில் சரீரம் வணங்குகிறது. அதனால்தான் இஸ்ரேல் அந்த தேசத்தில் குடியேறுவதற்கு முன்பாகவே தேவன் ஆரம்பத்திலேயே பேசினார். நிறுத்தப்படுவது பழக்கமானதாக மாறும், பழக்கமானது நேசிக்கப்படும், நேசிக்கப்படுவது வழிபடப்படும் என்பதை அவர் அறிந்திருந்தார். இந்த புதிய சிருஷ்டியில் நம் மரத்திலான விக்கிரகங்களுக்கோ அல்லது கல் தேவர்களுக்கோ முன்பாக வணங்காமல் இருக்கலாம். ஆனாலும் நமக்குள் இருக்கும் இரகசிய இடங்களில் நாம் விக்கிரகங்களை நிறுத்த முடியும். ஒரு ஆவிக்குரிய விக்கிரகம் வழக்கமாக ஒரு சிறிய புள்ளியைப் போலவே தொடங்குகிறது. அது ஆபத்தற்றது போலவும் சாதாரணமாகவும் தெரியும். ஆனால் நாம் அதற்கு உணவளித்து கொண்டே இருந்தால் அது வளரும், அது உயரமாகும், வலிமையாகவும் வேரோடு பிடுங்குவதற்கு கடினமாகவும் மாறும். ஒரு நாள் நாம் உணர்ந்து கொள்வோம், அந்த விக்கிரகம் இருதயத்தில் உட்கார்ந்திருப்பது மட்டுமல்ல, அது இருதயத்தை ஆளுகிறது. பணம், செல்வம், சுயநலம், ஈகோ அதாவது அகந்தை, பெருமை, சிற்றின்பம், இச்சை, கட்டுப்பாடு, அடிமைத்தனம் இவையே நாம் காலத்தின் பொதுவான விக்கிரகங்கள். அவை கல்லில் செதுக்கப்பட்டவை அல்ல, ஆனால் அவற்றால் நமக்குள் இருக்கும் தேவனுடைய சிம்மாசனத்தை திருட முடியும். நற்செய்தி என்னவென்றால், தேவன் நம்மை எச்சரிப்பது மட்டுமல்ல, எவை அழிக்கப்பட வேண்டுமோ அவற்றை இழித்து தள்ள அவர் நமக்கு கிருபையையும் கொடுக்கிறார். புதிய சிருஷ்டி என்பது வெறும் ஒரு புதிய பெயர் மட்டுமல்ல, அது நமக்குள் இருக்கும் ஒரு புதிய ஆட்சி. தேவன் ஆளுகை செய்யும் பொழுது விக்கிரகங்கள் விழுந்தே ஆக வேண்டும். இன்று நமக்குள் அடிக்கடி வளரும் சில விக்கிரகங்களை பார்ப்போம். மேலும் வார்த்தையினாலும் ஆவியினாலும் அவற்றை எப்படி தகர்த்தெறிவது என்பதை கற்றுக்கொள்வோம். முதலாவது விக்கிரகம் கண்களின் இச்சை மற்றும் மாம்சத்தின் இச்சை. இச்சை வழக்கமான ஒரு சத்தமான கிளர்ச்சியாக தொடங்குவதில்லை, அது அமைதியாகவே தொடங்குகிறது. ஒரு பார்வை நீண்ட நோட்டமாக மாறுகிறது, ஒரு சிந்தனை கற்பனையாக மாறுகிறது, ஒரே ஒரு முறை என்பது பழக்கமாக மாறுகிறது. யாக்கோபு சொல்கிறார், இச்சையானது நம்மை இழுத்து சிக்க வைக்கிறது. இச்சை வளர அனுமதிக்கப்படும் பொழுது அது பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் வளரும் பொழுது அது மரணத்தை கொண்டு வருகிறது. இயேசு இன்னும் ஆழமாக சென்று உள்ளான பார்வை கூட தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுபவிக்கப்படும் பொழுது அது பாவமாக மாறும் என்பதை காண்பித்தார். யோவானும் அதை தெளிவாக குறிப்பிடுகிறார். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இச்சை உயரமாக வளர்கிறது, ஏனென்றால் அது ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. அது இன்னும் அதிகமாக கேட்கும். அதிக படங்கள், அதிக ரகசியம், அதிக துணிச்சல், அதிக இருள். சீக்கிரமே அது கவனத்தை கட்டுப்படுத்தவும் சமாதானத்தை திருடவும் தொடர்கிறது. சரீரத்தில் பாவம் ஆளுகை செய்ய இடம் கொடுக்காதிருங்கள் என்று பவுல் நம்மை எச்சரிக்கிறார். மேலும் எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாகிறான் என்று பேதுரு சொல்கிறார். அப்படி என்றால் இச்சையை நாம் எப்படி தகர்ப்பது? அதை அலங்கரிப்பதாலோ அதனுடன் பேரம் பேசுவதாலோ அல்ல, மாறாக அதற்கான உணவை வெட்டி விடுவதன் மூலமே. இயேசு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார். உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை எடுத்து போடு. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து என்று பவுல் சொன்னார். இச்சை என்பது நாம் நின்று பேசிக்கொண்டு ஜெயிக்கிற யுத்தம் அல்ல, இது நாம் ஓடிப்போய் ஜெயிக்கிற யுத்தம். பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மேலும் நாம் இருதயத்தை வெறுமையாக விட்டு விடுவதில்லை, நம் இச்சையை ஆவியின் வல்லமையால் மாற்றிட செய்கிறோம். ஆவிக்கு ஏற்பட நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நாம் மனதை வார்த்தையினால் நிரப்புகிறோம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. மற்றும் உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். வார்த்தை இருதயத்தை நிரப்பும் பொழுது விக்கிரகம் சுவாசிக்க இடம் குறைகிறது. இரண்டாவது விக்கிரகம் உலக பிரகாரமான செல்வத்தின் மீதான பேராசை. பேராசையும் சிறியதாகவே தொடங்குகிறது. அது சாதாரண திட்டமிடலாக தொடங்கலாம், ஆனால் பின்னர் அது கடும் விருப்பமாக மாறுகிறது. இன்னும் கொஞ்சம் என்பதே தினசரி ஜபமாக மாறுகிறது. பணம் ஒரு கருவியாக இருப்பதிலிருந்து மாறி ஒரு நம்பிக்கையாக மாறுகிறது. இயேசு எச்சரித்தார், பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனுக்கு எவ்வளவு திறனான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. பொக்கிஷத்தை இருதயம் பின்தொடர்கிறது என்றும் அவர் போதித்தார். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பேராசை உயரமாக வளர்கிறது, ஏனென்றால் அது அதிகமாக கேட்கிறது. அது குடும்ப நேரம், நேர்மை, தாராள குணம், சமாதானம் மற்றும் சில சமயங்களில் விசுவாசத்தை கூட எடுத்து கொள்ளக்கூடும். பண ஆசை மக்களை தீய இச்சைகளுக்கும் பலவீனமான வேதனைகளுக்கும் வழி நடத்துகிறது என்று பவுல் எச்சரிக்கிறார். சாலமோன் சொல்கிறார், பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. பேராசையை நாம் எப்படி தகர்ப்பது? முதலாவது, நாம் பொய்யை வெளிப்படுத்துகிறோம். லூக்கா 12 உள்ள ஐஸ்வர்யவான் களஞ்சியங்கள் தன் உயிரை காக்கும் என்று நினைத்தான், ஆனால் அவன் மதிகேடன் என்று அழைக்கப்பட்டான். ஏனெனில் உயிர் ஒரு நொடியில் முடிந்துவிடக்கூடும். பிறகு நாம் போதுமென்கிற மனதுடனே பேராசையை எதிர்த்து போராடுகிறோம். போதுமென்கிற மனம் பலவீனமல்ல, அது ஆவிக்குரிய யுத்தம். போதுமென்கிற மனதுடையவர்களாயிருங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று யாவே சொல்லியிருக்கிறாரே. பவுல் வாழ்விலும் தாழ்விலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டார், ஏனென்றால் கிறிஸ்து அவரை பலப்படுத்தினார். மேலும் தாராள குணத்தினால் பணத்தின் சிம்மாசனத்தை நாம் உடைக்கிறோம். ஐஸ்வர்யவான்கள் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று பவுல் கூறினார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்றும், எல்லா நற்கிரியைகளுக்கும் தேவன் சம்பூரமாய் அளிக்க வல்லவராய் இருக்கிறார் என்றும் அவர் சொன்னார். இறுதியாக நாம் ஒரே எஜமானை தேர்ந்தெடுக்கிறோம். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று இயேசு சொன்னார். இருதயத்தில் அந்த முடிவை நாம் எடுக்கும் பொழுது ஒரு விக்கிரகம் நொறுங்க தொடங்குகிறது. மூன்றாவது விக்கிரகம் அகந்தை, அதாவது பெருமை மற்றும் சுய முக்கியத்துவம். அகந்தை பெரும்பாலும் புகழப்பட வேண்டும் என்று ஒரு சிறிய தேவையாகவும், மதிக்கப்படாத பொழுது வரும் ஒரு சிறிய மனக்கசப்பாகவும், தன்னை தற்காத்து கொள்ளும் ஒரு சிறிய பழக்கமாகவும் தொடங்குகிறது. அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும். அழிவுக்கு முன்னானது அகந்தை. அகந்தை உயரமாக வளர்கிறது, ஏனென்றால் அதற்கு நிலையான மரியாதை, கைத்தட்டல், நான் செய்வது சரி, எனக்கு தகுதி இருக்கிறது என்பது தேவைப்படுகிறது. அதனால் பணிய முடியாது. எனவே அது குடும்பங்களையும் சபைகளையும் கூட பிரிக்கிறது. நமக்குள்ளே போராடுகிற இச்சைகளினால் அல்லவா சண்டைகள் வருகிறது என்று யாக்கோபு சொல்கிறார். முதன்மையாயிருக்க விரும்பின தியோத்திரேப்பு என்பவன் விசுவாசிகளுக்குள் தொந்தரவை உண்டாக்கினான் என்று யோவான் எச்சரித்தார். அகந்தையை நாம் எப்படி தகர்ப்பது? பாசாங்கு செய்வதால் அல்ல, தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதன் மூலமே. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகவே யாவேவுடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். பின்னர் நாம் கிறிஸ்துவின் சிந்தையை எடுத்துக்கொள்கிறோம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலேயே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் என்று பவுல் சொன்னார். நாம் உடனடியாக அறிக்கை செய்து பெருமையை பாதுகாத்திருக்கும் பொழுது அகந்தை மறிக்கிறது. இயேசு விரைவாக ஒப்புரவாகும்படி போதித்தார். பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் சொல்கிறது. ஒரு தாழ்மையான இதயம் தகர்க்கப்பட்ட ஒரு விக்கிரகம். நான்காவது விக்கிரகம் அடிமைத்தனம், அதாவது நம்மை ஆளுகை செய்யும் எதுவாக இருந்தாலும், அது குடி, போதை பொருள், ஆபாசம், சூதாட்டம், கேமிங் அதாவது விளையாட்டுகள், திரைகள் அதாவது மொபைல், டிவி அல்லது சங்கிலியாக மாறும் எந்த ஒரு ஆறுதலாகவும் இருக்கலாம். அது சிறியதாகவே தொடங்குகிறது, இது எனக்கு ரிலாக்ஸாக இருக்க உதவுகிறது, இன்னும் ஒன்று மட்டும், மன அழுத்தம் இருக்கும் பொழுது மட்டும். ஆனால் ஆறுதலாக தொடங்குவது அடிமைத்தனமாக மாறக்கூடும். நான் ஒன்றிற்கும் அடிமையாக மாட்டேன் என்று பவுல் சொன்னார். எதற்கு கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமைகளாயிருக்கிறீர்கள் என்றும் அவர் சொன்னார். இயேசு நேரடியாக வேர் வரைக்கும் சொன்னார். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அடிமைத்தனத்தை நாம் எப்படி தகர்ப்பது? முதலாவது நாம் அதை உண்மையோடு பெயரிட்டு அழைக்கிறோம். இது அடிமைத்தனம், ஒரு பாதிப்பில்லாத பழக்கம் அல்ல. பிறகு அதற்கான வழியை வெட்டி தூண்டுதல்களை அகற்றுகிறோம். பவுல் மீண்டும் சொன்னார், மாம்சத்திற்கு ஏற்பாடு பண்ணாதிருங்கள். இடரல் உண்டாக்குவதை அகற்றி போட இயேசு போதித்தார். பின்னர் நாம் அதை ஒரு சிறந்த நிரப்புதலால் மாற்றுகிறோம். வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்திருங்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். சுகம் பெறுவதற்கு பெரும்பாலும் போராட்டத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டியுள்ளது. உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு நீங்கள் சொஸ்தமடைவதற்கு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். சோதனையில் தப்பி செல்லும் வழியையும் யாவே வாக்கு பண்ணுகிறார். மேலும் அவபக்தியை வெறுத்து தள்ள அவருடைய கிருபை நமக்கு போதிக்கிறது. திரைகள் அல்லது கேம்களுடன் போராடும் பிள்ளைகளுக்கு சோதனை இன்னும் அப்படியேதான் இருக்கிறது. அது நேரத்தையும் கீழ்ப்படுதலையும் ஆளுகிறதா? ஆம் என்றால் அது ஒழுக்கத்திற்கும் நோக்கத்திற்கும் கீழே கொண்டு வரப்பட வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் எல்லாவற்றையும் யாவேவின் மகிமைக்காகவே செய்யுங்கள். ஆக விக்கிரகம் என்றால் என்ன? தேவனுடைய இடத்தை எடுத்து கொள்ளும் எதுவும் விக்கிரகமே. அது ஒரு பார்வையாளராக தொடங்குகிறது, குடியிருப்போராக மாறுகிறது, பின்னர் எஜமானாக மாறுகிறது. ஆனால் அதை இடித்து தள்ள தேவன் கிருபையை தருகிறார். யாக்கோபு ஒரு எளிய பாதையை தருகிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பவுலும் அதே பாதையை காட்டுகிறார். சரீரத்தை தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள், மனதை புதிதாக்குங்கள், உலகத்திற்கு ஒத்த வேஷ தரிக்க மறுத்துவிடுங்கள். இதுவே புதிய சிருஷ்டியின் வாழ்க்கை. பழைய விக்கிரகங்களை விட்டு விடுவது மட்டுமல்ல, நமக்குள் புதியவற்றை உருவாக்க மறுப்பதும். இன்று நாம் எச்சரிக்கையை மட்டும் கேட்க வேண்டாம், மன திரும்புதல் மற்றும் சத்தியம் என்கிற சுத்தியலையும் ஆவியின் பட்டயத்தையும் நாம் எடுப்போம். நாம் ரகசியமாக நிறுத்தியிருப்பதை இழுத்து தள்ளுவோம். அதற்கான எரிபொருளை அகற்றுவோம். சோதனையை விட்டு ஓடுவோம். வார்த்தையினால் இருதயத்தை நிரப்புவோம். ஆவிக்கேற்றபடி நடப்போம். உள்ளே சிம்மாசனத்தில் யாவே வீற்றிருக்கும் பொழுது விக்கிரகங்களால் அதிக நேரம் நிற்க முடியாது. விக்கிரகங்கள் விழும்பொழுது புதிய சிருஷ்டியின் ஒளி இன்னும் தெளிவாக பிரகாசிக்கிறது. தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் ஜபம். பிதாவாகிய தேவனே, எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து மறைந்திருக்கும் ஒவ்வொரு விக்கிரகத்தையும் எங்களுக்கு காண்பியுங்கள். நாங்கள் நிறுத்தியிருப்பதை இழித்து தள்ளவும் சோதனைக்கு விலகி ஓடவும் எங்களுக்கு தைரியத்தை தாருங்கள். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பும். அதனால் எங்கள் இருதயங்கள் உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய அன்பினாலும் நிறைந்திருக்க செய்யும். பணம், இன்பம், பெருமை அல்லது கட்டுப்பாட்டை விட உம்மை அதிகமாக நம்ப எங்களுக்கு கற்றுத்தாருங்கள். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.